காக்கிறேன், ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனச கொஞ்சம் தேத்திக்கிறேன். சொல்லி அழுவேன், ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனச கொஞ்சம் தேத்திக்கிறேன். சொல்லி அழுவேன், ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனச கொஞ்சம் தேத்திக்கிறேன். சொல்லாம தவிச்சு சோகத்தில் துடிச்சேன், எல்லாமே நினைச்சு ஏக்கத்தில் துடிச்சேன், நெஞ்சுக்குள் நானே அழுகிறேன். ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனச கொஞ்சம் தேத்திக்கிறேன், ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனச கொஞ்சம் தேத்திக்கிறேன்.